வணக்கம். ஞானப்பிரகாசம், 20/8/18. தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. கொஞ்சம் நாள்கள் இடையில் விட்டு போனால் கூட இந்த தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்புங்கிற தொகுப்புகளை யாரும் நண்பர்கள் இருந்தால் எடுத்து சேர்த்து வச்சு அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம்னா அதில் சில வரைவுகள் கிடைக்கும். ஒரு ஓவியத்துக்குள்ள சில வரைவுகள், கோடுகள் எல்லாம் சேர்ந்தால், சில கோடுகள்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஓவியம் கிடைக்கிது இல்லையா? கோடுகளால் தான் ஓவியம் உருவாக்கப்படுது இல்லையா? அந்த மாதிரி இந்த வரைவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து தமிழர் வேளாண்மையுடைய ஒரு முகத்தை காட்டும், இயற்கையினுடைய ஒரு முகத்தை காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் வழியில், வழியில் ஒரு செடி முளைச்சிருக்கு நம்ம பார்க்குறோம். நடந்து போகும்போது நிறைய எங்கே பார்த்தாலும் உலகத்தில் இயற்கையாக செடி முளைச்சிருக்கு தானே. அதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? இயற்கையாக முளைச்சிருக்கு அப்படிங்கிறோம். சாலையோரங்களில், அங்கே எங்கே மலைகளில், காடுகளில் எல்லாமே பார்க்குறோம். மலை இயற்கை, கடல் இயற்கை, பாலைவனங்கள் இயற்கை, எல்லாமே இயற்கைன்னு நம்ம பார்க்குறோம். அந்த இயற்கைங்கிற ஒற்றை சொல்லில் அதை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடும். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செடி முளைக்கிறதுக்கு அங்கே ஒரு திட்டமிடல் அதுக்கு முன்னாடியே தேவைப்பட்டிருக்கு. யாரோ ஒரு காக்கையாவது அங்கே வந்து எச்சமிட்டிருக்கணும், அல்லது வேதோ ஏதோ ஒரு வகையில் அந்த விதை அங்கே உழுந்திருக்கணும். அதுக்கு போதுமான அளவு நீர் கிடச்சிருக்கணும். அது உருவாகிறதுக்கு அங்கே மண் இருந்திருக்கணும், பாதுகாப்பான சூழல் இருந்திருக்கணும். இது எல்லாத்துக்கும் பிறகு தான் அங்கே செடி இருக்குது அப்படிங்கிற உண்மையை யாருமே மறுக்க முடியாது. நம்ம பார்க்கும்போது அங்கே செடி இருக்கிறது இயற்கைங்கிறோம். அதே போல ஒரு குளத்தில் பார்க்குறீங்க, குளம் அங்கே நான் போகும்போதே இருந்தது இயற்கையாக தான் இருக்குது அங்கே அப்படின்னு சொன்னாலும் அந்த குளத்தை யாரோ வெட்டியிருக்கணும் இல்லையா? நம்ம போகும்போது ஆனால் குளம் இருக்கும். அது போலவே மலைகள் வந்து ஏதோ இயற்கையாக உருவாயிருக்கு. இயற்கையாக உருவாயிருந்தாலும் அதற்கு உருவாகிறதுக்கான ஒரு கட்டமைப்பு அங்கே உருவாகலைன்னா உருவாக முடியாது. அது கடலாக இல்லாமல் பூமிக்கு மேலே மிக உயர்ந்த மலையாக இருக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. நீர் உள்வாங்கப்படலை. நீர் உள்வாங்கியிருந்தால் எரிமலையாக அணிஞ்சு போயிருக்கும் இல்லையா? மூணு பங்கு நீருங்கிறது மிகப்பெரிய அளவில் எரிமலையவே அணைக்கிற அளவுக்கு நீர் உள்ளே போயிருந்தால் எரிமலையாக அணிஞ்சிருக்கும், மலையே உருவாயிருக்காது. எரிமலை குடம்புகள் பீரிட்டு எழுந்து அதுதான் வந்து மிக உயர போய் தான் அதுவாக மலையாக உருவாகுது இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு இருக்குது. எங்கள் ரோட்டு வாரத்தில் போகிறோம், ஒரு மண்ணாங்கட்டி இருக்குது. அந்த மண் உருண்டை கூட உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல சிதைஞ்சு ஒரு பெரிய கட்டியிலேருந்து உடஞ்சி அது வந்து கீழே கிடக்கும் இல்லையா? இது போலவே இயற்கைங்கிறது உண்மையிலேயே ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற நமக்கு அப்படிங்கிற உண்மை வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கணும். இயற்கை என்பது தானாக இயங்குவது அல்ல. தானாகவே இயங்கினா கூட அது ஏதோ ஒரு வலுவான, மிக பாதுகாப்பான கட்டமைப்புக்கும் பின்னாலே இயங்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியணும். இப்போ நம்முடைய நோக்கம் இயற்கையை யார் செஞ்சால், பூமியை யார் செஞ்சாங்கிறதே இல்லை. பூமி யாராலேயோ உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளும் நம்மளை நம்மளே செஞ்சுக்கல. நம்ம அப்பா அம்மா தான் செஞ்சாங்களாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறந்திருக்கலாம், ஆனால் அப்பா அம்மா உட்காந்து நம்மளை 24 மணி நேரமும் உட்காந்து, நம்மளை 10 மாதமும் உட்காந்து, இரவும் போலும் கண் விழித்து ஒரு பம்பரத்தை ஒரு தச்சன் செய்கிறது போல், ஒரு நகையை ஒரு பொற்கோளம் செய்கிறது போல் அவங்க உட்காந்து செய்யலை. தன்னியல்பாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு இடையில், அவங்களுடைய சந்தோஷத்துக்கு இடையில், அன்புக்கு இடையில் நம்ம உருவாகிருக்கோம். நம்முடைய உடலும் உயிரும் அவங்களேருந்து பிரிஞ்சு வெளியில் வருது. அப்போது இயற்கை என்பது பல்வேறு விதமான மிக நுண்ணிய, நம்ம அறிவுக்கு புலனாகாத பல கூறுபாடுகளை உடையது. அதுக்கு பின்னால் தான் இயற்கைங்கிறதே இயங்குது. இப்போது நம்ம நினச்சா, நம்ம ஒரு சின்ன பையன் கையில் பம்பரம் இருக்குது, அவன் நினச்சா அந்த பம்பரத்தை ரொம்ப நாளைக்கு பத்திரமாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாலும் உடச்சி தூக்கி அஞ்சிட்டும் போயிடலாம், அல்லது வேணான்னு தூக்கி அஞ்சிட்டும் போயிடலாம். அது போலவே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த உடம்பும் உயிரும் வந்திருக்கு. இதை பத்திரமாக வச்சுக்கிறது எப்படின்னு நம்ம முயற்சி பண்ணலாம், பத்திரமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது பிறந்தது எல்லோரும் செத்து போகிறது இயற்கை தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு செத்து போகிறதையும் நம்ம வரவேற்கலாம், மரணத்தையும் வரவேற்கலாம். பூமியும் அது மாதிரி இயற்கைன்னு நினச்சிட்டு அது தானாகவே தன்னை சரி பண்ணிக்கணும்னு நம்ம விட்டுடலாம். இல்லை, நம்ம நினச்சா தான் பூமியை சரி பண்ண முடியும், நம்ம நினச்சா இந்த பூமியோட பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம். பூமி பத்திரமாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லது, எல்லா உயிர்களுக்கும் நல்லது, நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் நம்ம முயற்சியாக நம்ம செய்யலாம். பூமி பத்திரமாக இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிற அறிவு வந்தால் அது என்ன செய்யணுங்கிற நோக்கம் வரும். அது எப்படி செஞ்சாங்க, யார் செஞ்சாங்கங்கிற கேள்வியை ஓரமாக வச்சுட்டு இப்போதைக்கு பூமியை காப்பாற்றுறது எப்படிங்கிற அறிவு வரும். பூமி என்ன அழியுதுன்னு எல்லா விஞ்ஞானிகளும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடல் மட்டம் உயருது, பூமி அதிகமாக வெப்பமயமாயிட்டு, பூமிக்கு வெளிப்பக்கத்தில் மிகப்பெரும் அளவில் கழிவுகள் உருவாகியிருக்கு. இப்படி பல்வேறு வகையில் பூமி தாக்கப்படுது, நீராதாரம் அத்து போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூமி இயற்கைன்னு நம்ம இன்னமும் பேசிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக நாம் கண்மூடித்தனமான ஒரு மூடத்தனத்தில் போய் தான் உட்காருவோம். மூடத்தனத்தில் போய் அறிவு மழுங்கிடும், உட்காந்துடும். மூடத்தனங்கிறது மௌனத்தில் கொண்டு போய் விட்டுரும். எதையும் அறிய தூண்டாமல் அழிவை நோக்கி கொண்டு போவோம். மௌனத்தில் கொண்டு போய் முற்றும் ஆகிய அழிவில் கொண்டு போய் நிறுத்திடும். இதுக்கு தான் மூடம்னு சொல்லுவோம். மூடத்தனம் என்பது அறியாமை நிறைந்தது, அந்த இடத்த நோக்கி நம்மளை கொண்டு போயிடும். அதனால் அதிலிருந்து மீண்டு இயற்கை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இயற்கை என்பது ஒரு திட்டமிட்ட வரையறைக்கும் பின்னால் இயங்குகின்றது. அந்த திட்டமிட்ட வரையறையை நாம் முயற்சி செய்தால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்முடைய அறிவை நகர்த்தணும். அந்த மாதிரி நகர்த்தின பிறகு இயற்கையை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். அந்த மாதிரி யோசித்து செஞ்சவங்களே இருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு பேர் தான் தமிழர்கள், உழவர்கள். அவங்க தான் இயற்கையை காப்பாற்றினாங்க, பூமியை காப்பாற்றினாங்க, பூமியில் உள்ள உயிர்கள்லாம் பத்திரமாக வாழணுங்கிறதுக்காக செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, இயற்கைங்கிறது எந்த இடத்துல தடுமாறிச்சு, இயற்கையை எப்படி அவங்க நிமிர்த்தினாங்க, இயற்கையை எப்படி அவங்க பாதுகாத்தாங்க, இயற்கையை பாதுகாப்பதற்காக அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாளையும் பார்க்கலாம். உங்களுடைய புரிதல்களை நான் வரவேற்கிறேன் இந்த இடத்துல. சரியா, நன்றி, வணக்கம்.